na na ta ta na na na na ta na ta na na na na ta na macha ta na na na na na yarangi vandu aadu nanba ella irukku namakku natpe onne odum nanba mattadella edukku inda thiruvella kootathile alagaana ponnu irundha ava mele lighta da sight poduvom நண்பனோட காதலிக்கு அனகாரம் பிரச்சனைனா நட்புக்காக வெயிட்டா தான் பைட்ட போட்டுவோம் நட்பே இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு கடவுள் தந்த வர உனக்கு நண்பன் இருக்கா உயிரத்தான் கொடுப்பான் இனிமே உனக்கு பயம் எதுக்கு படை நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவேண்டா நீ வருவ தெரியண்டா